வருமே பெண் பார்த்தா திவருமே என்னாச்சு தோணலியே ஏதாச்சு தெரியலியே நட்பாச்சு லவ் இல்லையே லவ்வாச்சு ஜூன் போனா ஜூலை காற்றே கண் பார்த்தா காதல் காற்றே பூ பூத்தா தேன் வருமே பெண் பார்த்தா தீ வருமே இந்த பூமி பந்து எங்கள் கூடை பந்து அந்த வானம் வந்து கூரை செய்ததென்று கரையிருக்கும் நிலவினை சலவை செய் சிறையிருக்கும் மனங்களை பரவை செய் எந்த மலர்களும் கண்ணீர் சிந்தி கண்டதில்லை ஜூன் போனா ஜூலை காற்றே காதல் காற்றே பூ பூத்தா தென் வருமே பெண் பார்த்தா தீ வருமே என்னாச்சு தோணலியே ஏதாச்சு தெரியலியே நட்டாச்சு லவ் இல்லையே லவ்வாச்சு நட்பில்லையே மே பெண்ணின் விழிகளோ நம்மை சேதுக்குமே ரொம்ப காதலை இந்த பூமி கண்டிருக்கும் பல மாற்றங்கள் வந்து வந்து போயிருக்கும் இந்த உலகத்தில் எவருமே ராமனில்லை ஜூன் போனால் ஜூலை காற்றே கண் பார்த்தால் காதல் காற்றே பூ பூத்தா தேன் வருமே.